Feel like I'm falling, falling hard. Oh my God. Go. Atti enani paathu odane kaathu vecha iragana kaattu marama valanda ivano etti vacha melugana koora pulla or nodiye vaana villa tirichaye paara kall mara nodiye ira manna kolichaye oora alagi olaga alagi யாரோ இல்லோன போல பாட்டி நெருங்கி பாப்பு பழகி அழகில் என் உலகை மறந்து மறந்து கொஞ்சம் என் அருகுதே உருகுதே பொழியில் என் பயணம் அடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் என் எதருதே பதறுதே உன் அழகில் என் இதயம் தன் இதயம் மறந்து மறந்து கொஞ்சம் என் அருகுதே உருகுதே உன் பழியில் என் பயணவன் தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் என் எதருதே பதறுதே உன் அழகில் என் இதயம் தன் இதயம் மறந்து மறந்து கொஞ்சம் என் இடமும் அருகுதே உருகுதே உன் பழியில் என் பயணவன் தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் என் இடமும் எதருதே பதறுதே போலே பிறந்து பூமியில நடந்தாய் தூசி என கண்ணில் விழுந்து ஆருயிர கலந்தாய் கால் மூல செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள கல்லு பட்ட கண்ணாடியா நான் உடஞ்ச போரே உள்ள ஜாடையில தேவதையா மிஞ்சிடுறாக பார்வையில வாசனைய தூவிடுற வசமாக ஊர அழகி உலக அழகி யாரோ இல்லோட போல பாடி நெருங்கி பாப்பு பழகி உடனே காத்து வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏற்றி வச்ச மெழுகானே அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் இதயம் மறந்து மறந்து கொஞ்சம் என் அருகுதே உருகுதே அழகில் என் பயணவன் தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் என் எதருதே பதறுதே உன் அழகில் என் இதயம் தன் இதயம் மறந்து மறந்து கொஞ்சம் என் அருகுதே உருகுதே உன் அழகில் என் பயணவன் தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் என் எதருதே பதறுதே